என் தாயின் மீது ஆணை, எடுத்த சபதம் முடிப்பே. என் தாயின் மீது ஆணை, எடுத்த சபதம் முடிப்பேன். என் தாயின் மீது ஆணை, பிறந்த கடனை அடைப்பேன். உனக்கும் எனக்கும் கணக்கு வழக்கு நடந்தது முடிக்க போகிறேன், அடக்கப் போகிறேன், திருத்தையாகிறேன், ஜெயிக்க போகிறேன். தேதி என்று குறித்தேன். என் தாயின் மீது ஆணை, எடுத்த சபதம் முடிப்பேன். ஒரு கேள்வி கேட்க இங்கு தெய்வம் நேரில் வரவில்லை. பாவம் நேர மதத்தில்லை. குற்றவாளிகளின் கொட்டம் தீர ஒரு சட்டம் ஒத்து வரவில்லை. தர்மம் செத்து விடவில்லை. கட்டில் வேறு ஒரு தொட்டில் வேறு எனில் என்னவாகும் உலகம்? சொந்தம் இல்லை ஒரு பந்தம் இல்லை, இது நாகரீக நரகம். தந்தை யாரோ காணல் நீரோ, தாய்ப்பால் கூட கண்ணீரோ. உனக்கும் எனக்கும் கணக்கு வழக்கு நடந்ததும் முடிக்க போகிறேன், அடக்க போகிறேன், சிறுத்தையாகிறேன், ஜெயிக்க போகிறேன். தேதி என்று குறித்தேன். என் தாயின் மீது ஆணை, எடுத்த சபதம் முடித்தேன். என் தாயின் மீது ஆணை, இறந்த கடமை அடைப்பேன். அவர் எச்சில் துப்பும் ஒரு கிண்ணம் என்றுதானே உனதெண்ணம். காலம் மாறியது, காட்சி மாறியது, பெண்ணை ஆளுவது திண்ணம். சீதை சாகவில்லை இன்னும். போன ஜென்மவினை நாளை கொல்லும், அது அந்த நாளில் வழக்கம். இந்த ஜென்மவினை இன்று கொல்லும், இது இந்த நாளில் பழக்கம். கருவில் தானே வெளிச்சம் இல்லை, மண்ணில் வந்தும் ஒளியில்லை. உனக்கும் எனக்கும் கணக்கு வழக்கு நடந்தது முடிக்கப் போகிறேன், அடக்கப் போகிறேன், சிறுத்தையாகிறேன், ஜெயிக்கப் போகிறேன். தேதி என்று குறித்தேன். என் தாயின் மீது ஆணை, எடுத்த சபதம் முடித்தேன். என் தாயின் மீது ஆணை, பிறந்த கடனை அடைப்பேன். உனக்கும் எனக்கும் கணக்கு வழக்கு நடந்தது முடிக்கப் போகிறேன், அடக்கப் போகிறேன், சிறுத்தையாகிறேன், ஜெயிக்கப் போகிறேன். தேதி என்று குறித்தேன்.